பொட்டு வச்சது மாப்பிள்ளதானடி, ஒரு ராணி போல பொண்ணு அமைய கொடுத்து வச்சாண்டி. நம்ம பொண்ணு என்னாலும் லட்சுமிய போல எடுத்து வச்சா வீடு பொண்ணாகும். சொக்கனுக்கு மீனாட்சி சோடியன என்னாலும் சேர்ந்திருக்க சந்தோஷம் கோடி உண்டாகும். நெனப்பு பிடிச்சி இளைய மனச துளைக்குது, தவிக்கிற தவிப்ப இங்கே மறைக்க நினைச்சு முழிக்குது. எப்ப வருமோ கொட்டி முழுக்கும் தவில் சத்தம், இன்று செப்பச்சிலைதான் இங்கே இருக்கும் இரவு மொத்தம். பச்சை குழந்தை போல இருந்தா சின்ன அரும்பு, இவை இச்சப்படியே ஆள புடிச்சா கட்டி கரும்பு. அண்ணன் காதில் கேட்குது, நாளை வரும் திருமணத்தை மனசு எண்ணி பார்க்குது. சிஞ்சாந்து காலில் பூசி நடக்கும் அழகு தெரியுது, சிங்கார பெண்ணின் முகத்தை ஹோமம் புகை மறக்குது. மாப்பிள்ள பொண்ணு அமர்ந்திருக்க மந்திர சத்தம், அந்த மங்கள ஒலி அழைப்பு விடும் ஊருக்கு மொத்தம். அச்சதையோடு தாலி கயிறும் சட்டில வரும், அதை வந்த சனங்கள் தொட்டு வணங்கி ஆசிகள் தரும். பெக்கம் என்னம்மா பொன்னே பொன்னம்மா, மாலை கொண்டாட போகும் கண்ணம்மா, அடி இந்த கார பொண்ணு நீதான் வெக்கம் என்ன. மாப்பிள்ளதானடி, ஒரு ராணி போல பொண்ணு அமைய கொடுத்து வச்சாண்டி. நம்ம பொண்ணு என்னாலும் லட்சுமிய போலாகும், காலடி எடுத்து வச்சா வீடு பொண்ணாகும். சொக்கனுக்கு மீனாட்சி சொடியன என்னாலும் சேர்ந்திருக்க சந்தோஷம் கோடி உண்டாகும்.